தலைப்பு முத்தங்கள். ஏற்காத முத்தத்தை உதடுகள் அறியுமோ? மௌனம் கலக்கியதே முத்தச்சத்தம். அவசர முத்தம் அவனது ஆயுதம். கேட்டும் கேட்காமலும் கொடுத்தாய் முத்தங்களை. பிரிவின் வழியை முத்தத்தால் சொன்னாள். நம் மௌனம் கலைக்குமோ?